நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். விக்னேஷ்ன்ற நண்பர் வந்து ஆழ்துளை கிணற்றில் வந்து நீரை சேமிக்கிறது சரியானதா என்னன்னு அவர் விளக்கம் கேட்டிருக்காப்புல. 99% வந்து தூய்மையான மழை நீர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததுபடியாக பார்த்திங்கன்னா ஊற்று நீர், இதுதான் சிறந்தது. அப்படிப்பட்ட மழை நீரை நம்ம நேரடியாக பூமியில் செலுத்தினோன்னா, நிலமட்டத்துக்கு மேலே மண்கண்டங்கள் வழியாக செலுத்தினா அந்த நீர் மிகவும் தூய்மையான ஒரு நீராக, ஊற்று நீராக நமக்கு கிடைக்குங்க. இது ஒரு சிறந்த நீர். இதை நம்ம குடிக்க பயன்படுத்திக்கலாம், மற்ற வகையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நண்பர் இங்கே ஆழ்துளை கிணற்றில் வந்து போர் மூலமாக நீரை பூமிக்குள்ளே செலுத்தலாம்னு சொல்லியிருக்காப்புல. எவ்வளோ பெரிய மாசுக்களாக இருந்தாலும், தூசுக்கள், மாசுக்கள், கண்ணுக்கு தெரியாத கழிவு பொருட்கள், இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த போர்வெல்ல போய் தங்கிடுங்க. இதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மண்கண்டங்கள் உள்ளே இருக்கிற மண், ஏன்னா மண்ணெலாம் வந்து அவ்வளோ பரிசுத்தமானதுங்க. அது அந்த மண் கண்டங்களையே வந்து வீணடிக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, எவ்வளோ விரைவாக பூமிக்கடியில் நீரை சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்துளை கிணற்றில் அவர் சொல்கிற மாதிரி கணக்கிட்டு மட்டும்தாங்க சொல்ல முடியும். ஆனால் பூமியோட மேற்பரப்பில் விளிம்பில் வரப்படுத்தி சேமிக்கக்கூடிய நீர், அதிகபட்சமாக அதிக ஆழத்தில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நீராக, எடுத்து சேமிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நீராக மட்டுமே தாங்க இந்த தமிழர் வேளாண்மையில் வரப்படுத்தி நீரை சேமிக்கலாங்க. இந்த ஆழ்துளை கிணற்றில் நீங்கள் அதிகப்படியாக அந்த ஆழ்துளை கிணற்று குழாயோட கேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சைஸ் வரைக்கும் தாங்க நீரை சேமிக்க முடியும். ஏற்கனவே ஐயா அதிகப்படியாக சொல்லிட்டாருங்க, குழி எடுத்து வச்சு அந்த நீர் நிற்கும், நிலமட்டத்துக்கு மேலே விளிம்பை எடுத்து வரப்பெடுத்து அதில் நீரை நிறுத்தினா கண்டிப்பாக நீர் வந்து உள்வாங்கணும். இன்னமும் நம்ம நண்பர்கள் இந்த குரூப்பில் பயணிக்கிறீங்கன்றது பயணிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி பயணித்தும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும்போது இதை நீங்களே கலந்தெறிஞ்செல்லாம், நம்ம நீரை உற்பத்தி பண்ணவும் முடியும், நீரை சேமிக்கவும் முடியும். நீரை உற்பத்தி பண்ணவும் சேமிக்கவும் மிக முக்கியமானது. இன்றைக்கி பெரிய ஒரு அவசியமான ஒரு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஒரு தடுப்பணை ஏற்படுத்தணும். தடுப்பணைன்னா அந்தந்த விவசாயி அவங்கவுங்க பாரம்பரியமான வரப்புயர்த்தி பாரம்பரிய நெல் நடவு செஞ்சு இந்த வருங்காலங்களில் நீரை சேமித்தா மட்டும்தான் இந்த பூமியை வந்து காப்பாற்ற முடியும், இந்த பூமியில் உயிர்கள் நிலைத்து வாழ வழிவகை செய்ய முடியும். அதோடு மட்டும் இல்லாமல், மரம் வளர்க்குறன்ற ஒரு பேரை வந்துடும், மரம் வளர்த்தா மழை வந்துடும், மரம் வளர்த்தா மழை வந்துடும். என்ன தான் ஒரு நம்ம அந்த தமிழில் பிறந்துட்டோம், தமிழில் பிறந்தாலே அறிவுன்னு ஒரு சில மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழோட பல பேரரசுகள்லாம் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம பிறந்துட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் சிந்திக்க கூட ஒரு செயல் இல்லாமல் நம்ம ஒரு போஸ்டில் வலைதளங்களை பேசிக்கிட்டோம், இது மாதிரியான போஸ்ட்டை போட்டுட்டு இருக்கோம். ஏங்க எப்படிங்க மரம் நட்டால் மழை வரும்னு சொல்கிறீங்க? வச்சுக்கிங்க 10 வருஷம் அவங்க ஒரு மரம் நட, இந்த 10 வருஷத்தில் சென்னையே அழிஞ்சு போக போகுதுங்க. பல இடங்களில் தண்ணி இல்லைங்க, குளிக்கலைங்க. எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீரை எப்படிங்க பூமியில் சேமிக்க முடியும்? அவங்கங்கே விவசாயிங்க பண்ணால் மட்டும்தாங்க சேமிக்க முடியும். அந்த ஒரு செயல் ஏன் இன்னமும் நம்ம இந்த குரூப்பில் இருக்கிற 478 பேருக்கே இன்னும் இதை புரியலையா என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. நண்பர்களை திரும்ப சொல்கிறேன், வரப்பெடுத்து நீரை நிலைநிறுத்தினா மட்டும்தாங்க இந்த பூமியில் நிலைநிறுத்த முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த போர்வெல் வறட்சி காலத்தில் கண்டிப்பாக அந்த போர்வெல் வந்து நீர் சுரக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா வந்து வரக்கூடிய அந்த மண் துகள் மண்கண்டங்கள்லேருந்து சுரக்கக்கூடிய நீர் வந்து இந்த கழிவுகளாலையும் மாசுக்களாலையும் அடைபட்டு கண்டிப்பாக அந்த நீர் வந்து வராத ஒரு சூழ்நிலை தாங்க ஏற்படுத்தும். நண்பர்கள் நீங்களே பல வீடியோக்கள் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஐயா பல முறை பேசிட்டாருங்க. நல்லது, நன்றி.